தலைப்பு நாடு. நாடுகள் உண்டோ நாடற்றவன் போக, வீடுகளை நாடுகளை நாடுகளாக்கும், நாடுகாக்க வீடுகளிலிருந்தோம். நாடு என்பதும் நாடகம்தானோ, எல்லை கோடுகள் நாடுகள் படைக்குமோ, நாடு இழந்தவன் போவது எங்கே?